ஸ்ரீமாதவான் வயசுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபாஷ்டசக்ரம் ஸ்ரீ நவ்யரங்கய விவரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் பாரத்யாதீசகாரிஷுபகுணாந்திஜேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய ஸ்ரீசம்ஸ்காரமாத்ய க்ரந்தாந்வீரருத்வீஷகாரே நஸ்தபாரம் ஸ்ருண்மே ஸ்ரீமத்வேதாந்தரமஹமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோ அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீயங்கநாதாத்வய முனிகிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமஹம்யமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதீவ்ருஹம் ஸ்வதந்திரம் மகா பிரணாமம் லக்ஷ்மணமுனிநாத்து நாமகம் பிரசாதயதி அஸ்மத் குரு பரம்பராயை நம. பாலியல் மகிமைங்கிற தலைப்புல சுவாமி தேசிகன் இயற்றியதான பாதுகாசனுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் நம்ம இப்போ அனுபவிச்சு இருந்திருக்கோம். அதுல இரண்டாவது பத்ததியான சமாக்கியா பத்ததிய ஆத்திரிய கரணாமிரதம்ங்கிறதான அந்த அஞ்சாவது ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். அதுக்கு மேல இன்றைக்கு எஸ் தபருதான சேஷத்வகாஷ்டாமுராரே நாமவுனாசூ சடகோபசூரி. இந்த ஸ்லோகத்துக்கு நம்மாழ்வார் பெருமாள் ரங்கநாதனுக்கு அவருடைய சேஷம்பூக்கனாக அடியவராக இருக்கிறார். அதுவும் பெருமாளுக்கோ நேர சேஷம்பூகராக இருந்தா போகலாம். பெருமாளுக்கு ஒருத்தர் சேஷம்பூகராக இருக்காருன்னா அவரை என்னன்னு சொல்றோம், அடியவர்னு சொல்றோம். அவருக்கு அடியவராக இருக்கார் இன்னொருத்தர், அது இரண்டாவது. இப்படியே ஏழு அடியவரை ஆகணுமா, ஏழு முறை எட்டாவது வழியில இருக்கணுமா. இப்படி ஏழு படிகள் தாண்டி இறங்கி வந்து எட்டாவது படியில தான் ஒரு சேஷமூர்த்தனாக இருக்க வேணும்னு நம்மாழ்வர் ஆசைப்படுற. அப்படி ஒரு பண்பு அப்படியான அடக்கம் ஒரு பாகவத பிரதிபத்தி இதெல்லாம் நம்மாழ்வாருக்கு இருக்கு. அதனாலதான் எந்தனக்கு அடியாரடியார் தமக்கு அடியாரடியார் தம் அடியாரடியோ உங்களேன் திருவாய்மொழி மூணாம் பத்து ஏழாவது தசகத்துல பத்தாவது திருவாய்மொழிய சொல்ற இந்த சம்ஸ்கிருதத்துல சப்தபருவ தாசியத்துவம்னு சொல்லுவா. அதாவது ஏழு வழியில ஒருவருக்கு ஒருவன் அடிமைப்படுவது தாசரா இருக்கிறது. இந்த பகவத் சேஷத்துவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் தான் ரொம்ப ஒசந்தது. அதையும் ஏழு வழிகள் இறங்கி எட்டாம் வழிகள்ல தாசனா இருக்கிறது சேஷபூதனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரேஷ்டம். இதத்தான் ஆசைப்படுறார் நம்ம ஆழ்வார். பாதுகைக்கு எட்டாம் படி சேஷத்துவமா, ஆழ்வாருக்கு பாதிகளுடைய அடிமை ஒரு பெருமையா இருக்கு. ஆழ்வாருடைய சப்தபர்ப சேஷத்துவமாகிறதான இந்த பெருமைய நீ எட்டாவது முடியும் தான் எனக்கு பாதுகோ ஒன்பதாவது முடிய போட்டோம். எப்படி பாது என்ன பண்ணிருக்கு பார்க்கணும். இப்போ லோகத்துல ஒருத்தருடைய பெயரை இன்னொருத்தர் வைக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு இதாக தாசம் உண்டாள் தான். இப்போ பாரதி தாசன் அப்படின்னா பாரதியார் விஷயம் பாரதி தாசன் அங்க அவனுக்கு கீழனா இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் பண்ணது. அதனால பெரியவாளுக்கு தாசனா இருப்பது சேஷமூர்த்தனா இருப்பதுங்கிறது அந்த பேரிலே காட்டும். அந்த மாதிரி நாம கூட என்ன பண்றோம், பெருமாள் பெயரை வச்சுக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நாம் எம்பெருமானுக்கு சேஷபூதன் அப்படிங்கறதான அர்த்தம் தானே. இங்க பாதிகளுக்கு சடகோபம்னு பேரு. நீ சடகோபம்ங்கிற பேரு நிஜமான பாதுகைக்கு வந்ததா இல்ல நம்மாழ்வார் பேரான்னு பார்த்தோம்னா நிஜமா நம்மாழ்வார் தான் சடகோபம் பேரு. ஆனா இப்போ பாதிக சடகோபருக்கும் தாசிய பாவத்தோட தன்னை அந்த சடகோபருக்கா சடகோபரான நம்மாழ்வாருக்கும் கீழகம் வைக்கிறதா. அதனால எட்டு படி இறங்கினா நம்மாழ்வார் இது அவருடைய பேரை வச்சுட்டு அடுத்த ஒரு படி கீழே இறங்கி ஒன்பது அப்படின்னு இறங்கி தான் பாதுக. அதனால தன் பெயர் போய் பாதுகேங்கிறதான தன் பேர் போய் சடகோபம்ன்றதான பேரை தானே ஏற்றுந்தது. அதனாலதானே இன்னைக்கு நாம கோவிலுக்கு போனா சடாரி சாயங்கோ சடகோபம் சாயங்கோன்னு கேட்கிறோம். அப்போ இந்த ஆழ்வாரை மீதி தாசிய பாவத்துல இன்னும் ஒருபடி கீழே இறங்கி போய் இந்த பாதுமையானது சடகோபனுடைய பேரையே வச்சுட்டு தன் பேரே ஊக்குவிச்சு. அதனால இந்த பாதுமையானது தாசி பாவத்துல அந்த ஆழ்வாரையே புத்திஷா கொடுத்தான். இதுல பாகவத சேஷத்தினுடைய அபிமானம் மிக சிறப்பாக வெளிப்படுகிறது. ஆழ்வார் ஏழாம் படி, பாதுக எட்டாம் படி. அப்போ இதுதான் இந்த சேஷத்துவத்தினுடைய ஒரு அத்தி அற்புதமான உன்னதமான நிலை. பெருமாளுக்கோ இல்ல பெருமாளுக்கு தெய்வீகம் என்ற அந்த அடியவருக்கோ அவருக்கு கைகரியம் பண்ற அவருக்கு கைகரியம் பண்ற அப்படியே போனா சப்தபர்வமாக இவர் தாசத்துவத்துல அதிலும் இஞ்சி ஒருபடி கீழே போய் பாதுக இருக்கு அப்படின்னு சொல்லிச்சார். சப்தபர்வ அப்படின்றதுனால ஏழு படிகள் சொல்லி விவதான அது ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு இப்படி இடம்பெற்று இருக்கிறதுனாலே துங்காம் ஒசந்து இருக்கிறதான முராரே அந்த முராரியான எம்பெருமானுடைய சேஷத்துவ காஷ்டாம் அந்த அடிமைத்தனத்தினுடைய பராகாஷ்டமான நிலைமை அந்த உச்சிய அபஜத்து அடைந்தாரோ கஸ்யாபி நாம உத்வகனாது அவனுடைய பேரையும் நீ வச்சிருக்கிறதுனால அசௌஷடகோபசூரிகி அசௌ அந்த ஷடகோபசூரிகி நம்மாழ்வாரானவர் தோயா ஹே பாதுமையே உன்னாலே லகு கிருதா அபூதி அவர் தாழ்ந்தவராக்கப்பட்டார். அடியார்க்கு அடியார் அடியார் அடியார் அடியார் அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்படிதான் நம்ம ஆழ்வார் பாசுரங்கள் ஆரம்பிச்சு பாடுவார். எம்பெருமானுக்கு ஏழாவது தாசனாக தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதனாலே நம்ம ஆழ்வாருக்கு நிச்சயமா ஏற்றம் பெருமை அது சந்தேகம் இல்லை. ஆனா அந்த சடகோபம்ன்றதான நம்மாழ்வார் வேறையே வச்சுருந்து பாதுக தாசியபாவத்துல அவரையும் ஒருபடி நீங்கி ஒரு லோகத்துல ஒருத்தர் பேர நூத்தர் வச்சுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது அவருக்கு அடிவர்னு அர்த்தம். அப்போ ஏ பாதுகையே அவருக்கும் நன்மையாகிவிட்டாய். அதனால எட்டாவது வழியில உள்ள ஒன்ன காட்டினோம், ஏழாவது நம்மாழ்வார் தாழ்ந்தவர்தானே அவரை காட்டினோம் பாதுகாதியே நீ மிக உயர்ந்தவள். ஏழை காட்டிலும் எட்டு வசத்திதா அது திருமணத்துறையில சொல்றது. அதுல இந்த மத்தியில இருக்கிற நமப்பதம் இருக்க அதுக்கு வியாக்கியம் பண்ணும்போது நம்ம சுவாமி தேசிகன் சாரசாரம் உள்ளதான ஒரு நுட்பம். அதுல இந்த நமப்பதார்த்தம் இருக்க அது நமக்கு எத்த காட்டுறது அப்படின்னா, பாகவதாருடைய பராகாஷ்டையான நிலைமை காட்டுறது. எம்பெருமானுக்கு ஒருவன் சேஷபூதமாக இருக்கிற காட்டில் அவனுடைய அழியவர்களுக்கு அவன் தாசபூதனாக இருந்தால் அதுதான் சக்தி அப்படிங்கிறது எது காட்டுறது. அதனால இந்த திருமந்திரத்தினுடைய உயிர்நிலை அப்படின்னு சொல்கிறேன். இந்த நமப்பதார்த்தம் எதனால திருமந்திரத்தினுடைய உயிர்நிலைன்னா, சதாராதனத்தை காட்டிலும் ததிய ஆராதனம் சக்தி அப்படின்னு காட்டுறதுக்காக வந்தது. அதனால இந்த திருமந்திரத்துல மத்திய பதமா இருக்கிறதான நமசு பாகவத சேஷத்துவம் படித்தங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமா நிரூபிக்கிறதுனால இதுதான் திருஷ்டாட்சரத்தினுடைய மிகச்சிறந்த அர்த்தமாக நம் சுவாமி தேசியம் உண்டு. இதுதான் திருமந்திரத்தின் உயிர்நிலையே சரிக்கிற. அப்போ பகவத் சேஷத்துவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் சக்தி, பகவத் ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனம் சக்தி. இது இப்படி ஏழு வெளி இறங்கி வந்தார் நம்மாழ்வர். அவரையும் மிஞ்சி எட்டாவது படி இறங்கி வந்தது நம்ம பாதுக. அதனால அந்த பாதுக நம்மாழ்வாரை விட ஒசந்துதான். ஒசந்திருவீன்னா என்னன்னா, ஏழாவது படியில இருக்கிற அந்த எம்பெருமானுடைய அடியவனை அவனுக்குத்தான் அடியவன் சொல்றதுனால எட்டாவது படியில போனா, இப்போ பகவதாராந்தும் பாகவதாராதன சக்தின்னு சொன்னோமா, அப்போ இந்த மாதிரி அவருக்கும் கீழே அவருக்கும் கீழே அவருக்கும் கீழேன்னு சொல்லி போறதுதான் பெருமை. இங்க அந்த பெருமைய எட்டாவது வயிறு பாதுகாக்கிறோம். இதுதான் அத்தியதமா இந்த ஸ்லோகத்துல நம் சுவாமி தேசியம் சொல்ற. அதுக்கப்புறம் ஷியாத்மநாமதுரிஹோரசிசேஷபூதாதாஸ்ரயேணச புனர்ஜீவேதம்தம்யோபிபாகவதசேஷதயாதேவ்யந்தும்பதாவனிஷதாரிபதம்விதர்ஷி. ஏழாவது ஸ்லோகம் பாதிவிகளே சையாத்மனா படுக்கையாயிருந்து நூறாரே எம்பெருமானுக்கு சேஷபூதாசி நீ சேஷபூதனாக ஆகிறாய். புனச்ச திரும்பவும் மறுபடியும் பாதாசிரயேண திருவழியை ஆசிரியித்து தத்து அந்த சேஷத்துவத்தை கிருத்தம் அத ரெண்டு மடங்கா பண்ணிக்கிறேன். மறுபடியும் தேவ அந்த பாகவத சேஷத்துவத்தையே பாகவத சேஷத்தையா அந்த பாகவதாருக்கு சேஷமா இருக்கிறதுனால எங்கும் அத உலகத்துக்கெல்லாம் பிரகாசப்படுத்துறதுக்காக சதாரிபதம் சதாரிங்கிறதான அந்த நம்மாழ்வாருடைய பெயரை விபருஷி நீச்சுதாய் பொறுப்பியாருக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்காகவே ஏற்பட்டதுங்கிறது எதுவோ அதுதான் சேஷம்னு சொல்றோம். எம்பெருமானுக்கு சேஷமாயிருப்பதுல பாதுகாப்பு ரொம்ப உற்சாகம்தான் இல்லேன்னு இல்லை. ஏன்னா சென்றார் உடையாம் இருந்தார் சிங்காதனமா அப்படின்னு அந்த பொய்யாளருடைய பாசுரத்துல இங்கு நாம் தெரிஞ்சுக்கிறோம். சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம். அப்போ இந்த பாதிகை என்ன பண்றது, எம்பெருமானுக்கு படுக்கையாகவும் அதிகம் தானே பாதிகை பலபடியான கைங்கரியங்களை எம்பெருமானுக்கு பண்றது. அப்போ எம்பெருமானுக்கு சேஷமாயிருப்பதுங்கிறது பாதிகைக்கு ரொம்ப ஒரு உற்சாகமான விஷயம், ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பதான விஷயம். ஆதிகளுடைய ஒரு உருவம் தான் படுக்க, இன்னொரு உருவம் தான் பாதிக. படுக்கையிலிருந்து முதலிலே அது அவனுக்கு சேஷமாயிருக்கு. அதுக்கு பிற்பாடு வாதுவியா இருந்து அந்த சேஷத்துவத்தை இன்னும் திடமா பலமா ஆக்கியிருந்தது. படுக்கையும் ஒண்ணுதான், பாதிகையும் ஒண்ணுதான். ஆனா எண்ணிக்கையில பாருங்க, பெட்டு ஒண்ணுதானே இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம், பாதிக ரெண்டு கிருமி இருக்க, அதனால அது ரெண்டாச்சான். அப்போ ஒன்று ரெண்டாச்சு. இதுல சுவாமி இயேசு சொல்ற சமத்காரம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் பாதிக நம்மாழ்வாருடைய பேரை வச்சிருப்பான். அது அவருக்கும் நான் சேஷன் அப்படின்னு சொல்றதுக்காக. பெருமாள் ஆதிசேஷன் மேல நிறுத்திருக்கார். இப்போ பாதிக யாரு, அதே சாட்சாத் ஆதிசேஷன் தான். எந்த சேஷன் கொடுக்கையா இருக்கிறாரோ அதே ஆதிசேஷன் தான் இப்போ இங்கே பாதிரையாக இருக்கிறார். அப்போ எம்பெருமான் படுக்கையாயிருக்கிற ஆதிசேஷன் மேலே படுத்துக் கொண்டிருந்து இறந்தவுடனே அந்த படுக்க போய் இப்போ காலில் பாதுகையாயிருக்கு எம்பெருமானுக்கு. இப்படி இடைவிடாமல் கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு பாதிக்க. அதனாலதான் எம்பெருமானுக்கு வருது அந்த மாதே முடிஞ்சா அப்படிங்கிறதான குறிப்பாக பாசுரம் இல்லையா அது தெரியுதா சொல்லுவா. இந்த இடைச்சிகள்லாம் சால பெரும்பறையே பல்லாண்டு சொல்றாரே கோல விளக்கு குடியே விதானமே ஆடி நிலையாய் அருள் அப்படிங்கிறதான அந்த சுரத்துல கேட்டதெல்லாம் பெருமாள் கொடுத்துட்டே வந்தான். சால பெரும்பறையே ரொம்ப விசாலமான ருஷா இருக்கிறதான ஒரு தம்பட்ட அத கேட்டார். அது பெரும் பறை ஐயோ இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஆமாமா அந்த திருமங்கை ஆழ்வர் நாயிகா பாவமாக பாடுகின்றதான சீதைதீ நடந்த ஊரார்களெல்லாம் மல்ல கரை கரைந்த பழையத்திலே சீதார் கூட இரண்டேங்கி அந்த புதிய புரிந்த வரானாதிரி அவன் மூத்தான் வாராயே என்னாருக்கு செந்தேனும் வையினையா அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி அந்த புதிய பறையை கட்டி அடிச்சு வந்தேனா அந்த மரம் மேல வாய்ப்பு அது ஆடவுக்கு எடுத்து இருக்கணும் அது எவ்வளவு பெரிய பறையா நீங்க எங்களால் தூக்க கூட முடியாது நாங்கள் அதை எப்படி அடிக்கிறதுனா சரி அதை தூக்கி அடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணுமே அதனால ஜாம்பவானியும் சுக்ரீவனையும் அனுப்பிச்சாராம் கிருஷ்ணன் நீங்கதான் போங்கோ அவரது பறையிலேயே பல்லாண்டு இசைப்பாரேன்னு கேட்டாடா கிருஷ்ணன் கிட்ட அப்போ பல்லாண்டு பாடுறதுக்கு பெரியாறு வார பேட்டனும் ஒரு சக்தியான லோகத்திலே இருந்து வாசல்ல அப்பப்போ உட்காந்து வந்து படுத்துருந்து ஹே கோதா அந்த அடையு வீட்டு வீட்டு அது இதா இருக்கு எங்க பயிற்சிக்கும் ரொம்ப இதா இருக்கு அதனால அந்த நம்மால் வரையே தரம் எடுத்துட்டு இருப்போம் நீங்க ஆக்சன் போடுவோ அவரை மாதிரி பல்லாண்டு பாடுறதா யாரும் இல்லை அப்பப்போ மாமனாரோட இனிமேல வந்து இன்னும் இருப்பார் அவருக்கு நம்மாழ்வார் அவரும் பொழிங்க பொழிங்க பொழிங்க போலீஸ்ட்ரு வந்து உற்சாகம் அவரும் நம்ம பலவாக இந்த பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் தரேன் எது இருந்தோ ஆக்சன் போடுவோ அவ ரெண்டு பேரும் பல்லாண்டு வைத்தாரே கோலகுலத்துலம் சிறந்த விளங்கும் முறையாக விளக்காக அவதரித்தவள் நக்கிடாக்கி நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவ உங்க பக்கம் வந்து நின்று இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கா ஏன்னா உங்களில் அவள் ஒரு தீவிரம் அதனால அவளுக்கு ரேஷன் போடுவோம் எங்க குல விளக்கு நத்தினத்திலோம் அப்போ சால திரும்பலையே பல்லாண்டு கோல விளக்கு கூடியே எங்கெருமோ அங்கருட திஜன் தரியனா பார்த்தாராம் எந்தெருமான் என்ன சொல்ல போறாருன்னு தெரியும் அங்கே இருந்து இவ்வாறும் அந்த அஞ்சுமார்கள் பக்கம்ல அந்த இடத்தங்கள் பக்கத்துல போய் விதானமே விதானம் எது சென்றார் குறையா வருது இந்த பாதுல தானே அதுதான அந்த ஆதிசேஷன் அதனால ஆதிசேஷன் ரெண்டுமே இல்லையா ஆதிசேஷன் அவனுக்கு ஏன் பேர் வேண்டியது அதாவது பெருமாளுக்கு அவன் எந்த காலத்திலிருந்து சேவை பண்றதுக்கு ஆரம்பிச்சான் அந்த அரியனாயிருக்கிற தன்மை பெருமாள் எப்ப வந்ததுன்னு பெருமாளுக்கு தெரியல அதனால ஆதிசேஷன் பேரே அவனுக்கு நினைச்சு போச்சு இந்த திருப்பாதையின் கூட பாருங்கோ பாதுக மட்டும் ஆட்சி நடனோட நல்ல இடைப்பெண்களோட பாதுக மட்டும் நல்ல அதை விதானம் என்ன தன்னுடைய அந்த மஞ்ச பத்து பீட்டாந்தரம் இருக்கு சுத்திருக்கு, அதை தரையில போட்டுட்டு வந்தானோ தன்னுடைய மேலே அந்த அத்தவாதத்தை தலையில எடுத்துட்டு ஆதிகளையா அருள் எல்லாரும் வந்தா போறாது புதுசா எப்படி இல்லாத லோகத்தை சிருஷ்டி பண்ணியோ அந்த மாதிரி சிருஷ்டிகமான பதார்த்தங்கள் தோணும். அதனால எங்களோடையும் கொடுத்தாடான் அது திருப்பாவையில நாம பார்க்கறதான ஒரு விஷயமான விஷயம். அந்த மாதிரி இந்த மத்தவா யாருக்குமே இந்த எந்திரமானவுக்கு பாதுகாப்பு அனுப்புமா பகவான் ஆட்சிமார்களோட போலேன்னு சொல்லி போனோம். அது கேட்க கூட இல்லை. ஏன்னா இத்தனை பேருக்கு முன்னால பாதிலேயே நீ அவளோட போன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அது சேஷனே அவளுக்கு நீ சேஷமூத்தனாயிருந்து பெருமாள் சொன்னா கூட இந்த பாதுகா கேட்காதான். இப்போ எம்பெருமான் சொல்லி பாதுகா கேட்கல அப்படின்னு சொன்னா அது எம்பெருமானுக்கு ஒரு தாட்சி தானே, ஒரு அவமானம் தானே இல்லையா? அது சொல்லி மற்றவங்களால நான் கேட்க முடியாது, நான் வர முடியாது, உங்களுக்கு தாக்கு நான் இருக்க முடியாதுன்னு பாதிக்கோ. அப்ப என்ன ஆகும்? எம்பெருமானுக்கு அதுல ஒரு பரிசல் வந்து சேருங்க, அவமானம் வந்து சேருங்க. அதனால அத பத்தி ஒண்ணும் சொல்லாத தான் இடத்துல கட்டிட்டு இருக்கிற அந்த மஞ்சள் பீதாம்பர பத்து பீதாம்பரத்தை கேட்டு இந்த ஒரு பகவான் காமிக்கிறார். இப்போ பாதிகே இந்த நம்மாழ்வார்னு சொல்றதான சட்டத்தை கொடுத்துட்டாரு, அவர் உனக்கு சேஷம் கொடுத்தார். முதல் பாசுரத்திலேயே திருவாயிலுடைய துயரடி சுடரடி தொழுது எழு என் மனே பாடியவர். பெருமாள் பெருமாளினுடைய திருவழிகள் என்பது அந்த எம்பெருமானுடைய திருவழிகள் இருக்க அதனுடைய சுடர் அதாவது பாதிய. அதனால துயரடி சுடரடி அடிங்கிறது எம்பெருமானுடைய திருவடி பாதங்கள். அதுக்கு எது சுடரை கொழு சுடரடின்னா அது என்ன பண்றதுன்னா ஆசிர்வாதனுடைய அந்த துயரங்களை எல்லாம் நீக்கிறது. அதனாலே துயர் ஆதி சுடரடி. இப்படி துயரடி சுடரடிங்கிற அனுசந்தானத்தினால சடகோபரும் தன் பாதுகாசேஷத்துவத்தை காட்டினான். ஏ பாதுக நீ என்ன பண்ண தெரியுமோ, நீ உனக்கு சடகோபம்ங்கிற ஆழ்வார் பேரை சூட்டிண்டு அந்த சடகோபம் சாதிங்கோ சடாரி சாதிங்கோ நமக்கவால் தான் கேட்கும்படியாக சடகோபம் என்றும் சடாரி என்றுமே நீ அழைக்கப்படுகிறாய். இது எங்க என்ன தெரிகிறது, நீ ஆழ்வாருக்கும் கூட சேஷமூர்த்தனாயிட்ட. இப்போ பாதுக ஆழ்வார் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஷமூர்த்தர்களா தாசமூர்த்தர்களா இருக்கா, இது ஒரு பெரிய மகத்தான அனுபவம். இந்த அனுபவத்தை இப்போ ரெண்டு பண்டிதாள் இல்ல ஒத்தர கொத்தர் சந்திக்க வேண்டா இவர் அவரை தெரிவித்தார், அவர் இவரை தெரிவித்தார். அவர் சேமிக்கணும்னா ஐயோ அடியே நான் அபிஷாரப்படுத்துறது எவ்வளவு கட்டிருக்காரு வயசுல கூட வெளியேறாச்சு அப்படின்னு அவர் வேண்டி வேண்டி இவரை சேவிப்பார், இவர் அவர் வேண்டி வேண்டி ஜெயிப்பார், இவர் அவரு கம்மியாக இருந்தார் அவர் இவர் கம்மியாக இருந்தார். அதை பார்க்கறதுக்கு ரெண்டுலா காட்சியா இருக்கு. இப்போ யார் யாரை காட்டணும் சக்தி, இவருக்கு அவர் வசதியா தென்படுறார், அவருக்கு இவர் வசதியா தென்படுறார். ரெண்டு பாகவதத்தினால் ஒருத்தருக்கத்தை பார்த்துக்கும் போது அந்த மாதிரி இங்கே பரஸ்பரம் வால்மீகியும் நம்மாழ்வாருக்கும் ஒருத்தருக்கு மற்றவர் சேர்க்க இருப்பதாக ரெண்டு பேரும் சேர்ந்து ரங்கநாதனுக்கு சேஷர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த நம்மாழ்வாரா இருக்கட்டும் இல்ல பாலிங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே எம்பெருமான் சேஷி. அப்போ நீங்க மூணு பேரும் பெருமாள் பாதுக நம்மாழ்வார் இந்த மூணு பேரும் அகில உலகங்களுக்கும் சேஷியா இருந்தீர்கள். இந்த சமஸ்த லோகங்களும் பெருமாள் பாதுக நம்மாழ்வாருங்கிறதான அந்த மூணுக்கும் அதுக்கு சேஷி கூட்டு பேர் அந்த ட்ரையோருக்கு வருங்க அந்த மூணும் அது சேஷபூதமாக ஆறது. இந்த லோகத்தில் இருக்கிறவெல்லாம் தனக்கு என்ன உறவுன்னா அது சமான சேஷபூத. யாருக்கு யார் சேஷபூதம், பெருமாள் பாதிக ஆழ்வாருங்கிறதான அந்த திரையோருக்கு சேஷி திரையோருக்கு அதுக்கு சேஷபூதர்கள் உலக மக்கள் அனைவரும். சரி, இப்படி எங்கியதான இந்த சேதனையுடைய கூட்டம் தமக்கு நிகழ்ந்த எந்த பாகத்தில் எந்த உறவில் நிற்க வேணும்னா அதுல ஒரு இனிமையான சுபாவத்தை தான் தோன்றது. எல்லாரும் சேஷபூதர்கள் என்ற மனப்பாங்குடன் நாம் நமக்குள்ளே வைத்துக் கொண்டோமேயானால் அதுல இத சுவாமி தேசிகன் வித்யாதி சப்தத்தில ரொம்ப பறக்கம் இருக்கிறார், அழகா நமக்கு காட்டுவது காட்டுறார். பரிபிரதாசிகா பரஸ்பரம் மற்றவனுக்கிறதுக்கோ வாங்கறதுக்கோ முடியும் அப்படிங்கிறதானது அது எதை காட்டுறது, தன்னிடத்திலே அவனுக்கு எல்லா வித உரிமையும் இருக்கிறது. ஒருத்தர் வீட்டை இன்பத்தில் ஒட்டு முடியுமா அந்த கைக்கு யார் உலகம் தான் நமக்கு முடியும். அந்த மாதிரி இப்ப இந்த ஓனர்ஷிப்பை கூப்பிடுறதா இந்த சிறப்பானது பாகவர்களை மட்டுமே இருக்கிறத இந்தியர்களையும் நாம பார்க்கிறோம். பெரியார்கள் கூட அடியார்கள் இன்பமை இயக்கமும் பெறுவார்களே நாலாண்டத்தில் இதெல்லாம் எப்படி ஏற்படுறது என்று யோசிச்சு பார்த்தோம்னா பெருமாளுக்கு சேஷமூதரான பாதுகையும் அந்த நம்மாழ்வாரும் காட்டில் அந்த வழியில பார்த்து அவர்களுக்கு சேஷராயிருக்கும் நாம் எல்லாரும் பரஸ்பர பாகவத சேஷத்துவ பாவத்தோடையே இருக்க வேணுங்கிறத நமக்கு இது காட்டுறது. இந்த பாவம் எப்படி இங்கே வருதுன்னா சேஷபூதரானவர் தன்னை சகசேஷபூதருக்கு விற்க வாங்க உரிய அசித்து பொருள்னு தன்னை நினைச்சுப்பார். நினைச்சுக்கணும். இதை தாங்கணும். இப்போ எதை விற்கவும் வாங்கவும் முடியும்? தன்னுடைய உடைமைகளைத்தானே விற்கவும் வாங்கவும் முடியும். ஆடு மாடெல்லாம் விற்கிறவங்க இப்போ அது சேதனமா அச்சேதனமாங்கிற அந்த இதுக்குள்ள போவான்னா அச்சேதன பொருள்கள் தான் உடமையா இருக்கும், அதை விற்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆடு மாடுகளுக்கும் அதுவும் ஆத்மாக்கள் தானே, ஜீவாத்மாக்கள் தானே. அப்போ அச்சேதத்தான் இருக்க முடியும், சேதத்தை இருக்க முடியாதுலாம் சொல்லக்கூடாது. தனக்கு அதீனமா என்ன இருக்கோ அதை ஒத்தலாம். அது டைட்டில் டீடு ஓனர்ஷிப் கிடைச்சிடும், அதனால அது ஒத்தலாம். அது இப்படிதான் வச்சுக்கணும். அப்போ பெருமாளுக்கு சேஷபூத்தரான பாதுகையும் அது நம்மாழ்வாரும் பெருமாளுக்கு சேஷபூத்தர். இதுல என்ன காட்டுறதுன்னா அவளுக்கெல்லாம் சேஷராயிருக்கிற நாம் எல்லாரும் பரஸ்பர பாகவத சேஷத்துவ பாவத்தோடையே இருக்கணும் அப்படின்னு. எப்படி எம்பெருமானுக்கு சேஷபூதர்களாக இருக்கும் பாகவையும் நம்மாழ்வாரும் அவரை இரண்டு பேர்களுக்கும் இடையிலே பரஸ்பர இவர் அவரை தன்னை காட்டின வசதியா நினைக்கிறார், அவர் நம்மாழ்வார் பாதிய வசதியா நினைக்கிறார், பாதிவர் நம்மாழ்வார் வசதியா நினைக்கிறார். இப்படி ஒருத்தர் பொருட்கிற பரஸ்பர இது அவனால ரெண்டு பேரும் ஒருத்தர் பக்கம் சேமிச்சுக்கிறார். நம்ம பாகவதால் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நன்னா ஸ்பஷ்டமா காண்பிக்கிறது. அதனாலதான் இங்கிலீஷும் பாகவதான் நாமெல்லாம் அந்த இன்னொருத்தர பார்த்து சேவிக்கிறது, அவர் இவரை சேவிப்பார், இவர் அவரை சேவிப்பார் கொண்டுள்ளார். அதனால இந்த பாகவத சேஷத்துவம் பாவமானது இங்கு நன்னா பளிச்சுன்னு எழுதும்படியாக நம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை இயற்றியிருக்காருன்னு சொன்னால் அதிலே கிஞ்சிற்கும் நிலை இல்லை. முழு சேஷபூதர் தன்னை சகசேஷபூதருக்கு விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ உரிமை உண்டுன்னு சொன்னா அப்போ ஆத்மாவான தன்னை ஒரு ஆத்மீயமாக அந்த விற்பதற்கோ வாங்குவதற்கோ உரியதான ஒரு அச்சுத்து பொருளாக தன்னை அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி தன்னை வச்சுருக்கான்னு தான் அதை பார்க்கணுமே தவிர அப்போ அவங்க என்ன கருது, எம்பெருமானுக்கு எல்லாரும் அடியவர்கள், எல்லாரும் சேஷபூதர்கள். எப்படி பாதுகையும் அந்த நம்மாழ்வாரும் இருக்காரோ அதே மாதிரி அதுவும் எப்படி பரஸ்பரம் ஒண்ணு கொண்டு நான் ஏழாம் படியில இருக்கேன் எட்டாம் படியில இருக்கேன்னு போட்டி போட்டு இந்த மாதிரி வராளோ அந்த மாதிரி பாகவதர்களான நாம் எல்லாரும் இந்த நான் உன்னை காட்டிலும் எளியவன் உனக்கு தூண்டி புரிய இருப்பவன்கிறதான அந்த பாவத்துல இப்ப இவருக்கு அவர் சேஷி, அவருக்கு இவர் சேஷம் கொடுத்தன். அதே மாதிரி அவர் நிலையில நின்று பார்க்கும்போது இவர் அவருக்கு சேஷி, இவர் சேஷமூத்தனா இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை அது பரஸ்பரமா இருக்கு. அதனால இந்த ரெண்டு பேருமே பாதுக செட்டாரிங்கிற நம்மாழ்வார் பேரை தரிச்சிருக்கிறதுனாலேயும் அதனால் இது நம்மாழ்வாருக்கு நம்மாள் சேஷம் நம்மாழ்வார் சேஷி அந்த ரெண்டையும் பாதுக கீழே சொன்னபடி நம்மாழ்வாருக்கு சேஷமாக மட்டுமில்ல அது சேஷியாகவும் இருக்கு. அப்போ சேஷசேஷி பாவம் ஒரு பாகவதர்கள் ரெண்டு பாகவதரிடத்திலேயே எப்படி நினைக்கிறதுங்கிறத ஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறதுன்னு சொல்லி இன்றைய இதை அடியேன் தலைப்பட்டுக்கிறேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணதாரிணே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.